ஆசை எங்கள் நிலவியல் இல்லை தேய்பிரை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகை எங்கள் நிலவியல் இல்லை தேய்பிரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் எங்கள் வீட்டில் சொந்தமே தன்னையானதை பாருங்கள் சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைகளாம் பானத்து போல மாறினாய் இழியோடு நீ குடையாவதா கிழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமலை இரண்டு கண்கள் என்றாலும் பார்வையில் என்றும் ஒன்றுதான் உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான் ஒரு சேவகம் நடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள் தன்னன் வாழ்த்துங்கள்